அனைத்து விதமான கல்யாண குணங்களுக்கு உறைவிடமாக இருப்பவனே. நஸ்யாத் இதான் கிரியாபதம். சியாத்து நஸ்யாத்து, சியாத்துன்றது அஸ் தாத்து, அஸ்புவி அசபுவின்னு தாத்து இருத்தல் அர்த்தம். அதனுடைய விதி லிங்க சியாத் சியாத்தாம் சிஹு அப்படின்னு போகும். சியாத்னா இருக்கலாம் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். ந சியாத் அப்படின்னா இருக்காது உண்டாகாது. உண்டாகாது என்ன உண்டாகாது? பயம். பயம் நஸ்யாத், பயமானது ஏற்படாது. எப்பொழுது எங்கிருதுன்னு கேட்டால் கதாச்சன குதச்சன க்வச்சன. இந்த சன அல்லது சித்து இது வந்து ஒரு பார்ட்டிகள், அதை சேர்த்தோம்னா அது நிறைய அர்த்தங்களை கொடுக்கும் கான்டெக்ஸ்டை பொறுத்து. முன்னமே நம்ம சொல்லியிருக்கோம் கஷ்டித்துன்னு சொன்னால் யாரோ ஒருத்தர் அப்படின்னு அர்த்தம், காச்சித்துன்னு சொன்னால் ஏதோ ஒன்று. அது விலட்சணமான அர்த்தத்துலேயும் அது பயன்படும். அதுமாதிரி கதாச்சன சித்து அல்லது சன கஷ்டன கஷ்டித்து ரெண்டு ஒரே அர்த்தம் தான். கதானா எப்பொழுது, கதாச்சன அப்படின்னா ஒரு பொழுதும், குதஹனா ஃப்ரம் வேர் எங்கிருந்து, குதச்சன அப்படின்னு சொன்னால் எங்கிருந்தும், கொச்சித்து கொச்சன அப்படின்னு சொன்னால் சம்வேர்னு அர்த்தம், ஏதோ இடத்துல அப்படின்னு அர்த்தம். அப்போ கொச்சனன்னு சொன்னால் எந்த இடத்துலையும் இந்த இடத்துல. ஸோ கதாச்சன குதச்சன கொச்சன பயம் நஸ்யாத் அப்படின்னு சொன்னால் ஒரு பொழுதும் எங்கே இருந்தும் எந்த இடத்துலையும் அவனுக்கு பயமானது இருக்காது. தஸ்ய தஸ்யனா அவனுக்குன்னு அர்த்தம். தத் சப்தம் அது புல்லிங்கம் ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். தஸ்ய அவனுக்கு, எவனுக்குன்னு கேட்டா அதுக்கு எச் சப்தத்தோட அன்மயம் பண்ணணும். யஹா இஹ, யஹனா எவனொருவன், யஹ தஸ்ய இஹனா இவ்வுலகில். என்ன பண்ணணும் அவன் அப்படின்னு கேட்டால் பணாயத்தி நமஸ்யதி ஸ்மரதி பக்தி பரியேதி வா அப்படின்னு பொருந்தார். பணாயத்தின்றது இந்த பண்ணுன்ற தாத்துவானது ஸ்துதி பண்ணுறது. சூக்தத்தில் வரைச்சே பண சதா பஷந்தி சூரையா திவீவ சக்ஷராதிதம் தத் விப்ராசோ விபண்யவோ விபண்யவகான் வருது. அதுக்கும் அந்த மூலமானது பண்ணுன்ற தாத்து துதித்தல் அர்த்தம். அப்போ பணாயத்தினா துதிக்கின்றான். யஹ பணாயதி நமஸ்யதி, நமஸ்யத்தின்னு சொன்னால் எவன் வணங்குகின்றானோ, ஸ்மரத்தினா எவன் தியானிக்கின்றானோ நினைக்கின்றானோ, பக்தினா வெறும் திருநாமத்தை சொல்றது வாயால், பரியேதி வா வானா அல்லது பிரதட்சிணம் செய்கின்றானோ. எல்லாமே பிரதம புருஷக ஏகவச்சனம் இலட்சக்காரம். கோபாயித்துகுன்னு சொன்னால் தொம்மே கோபாயிதா பவன் சொல்கிறோம், கோப்திருத்துவ வர்ணம். கோபாயித்துகுன்றது அந்த கோபாயித்தான்ற சப்தத்துடைய கோபாயித்துனுடைய ஷஷ்டி விபக்தி ஏகவச்சனம். உன்னுடைய காப்பவனான உன்னுடைய, தவ தவன் பொருளர் உன்னுடைய, கமபி குணம். இப்போதான் அந்த கம் சொன்னால் கிம் சப்தத்துடைய புள்ளிங்கத்தில் இரண்டாவது பக்தி ஏகவச்சனம் எதைன்னு அர்த்தம். கமபினா எதையாவது, எதை கொண்டு வா அப்படின்னு கேட்டால் எதையாவது கொண்டு வானா கமபி ஆணைய. அப்போ கமபினா ஏதாவது ஒரு குணம், குணம்ன்றது தித்தியா பக்தி ஏகவச்சனம். ஏதாவது ஒரு குணத்தை வேத்தி வா, வேத்தின்னு சொன்னால் அடிகின்றானோ விது தாத்து தஸ்ய அப்படின்னு போட்டுண்டார். விட்டு போன பதங்கள் என்ன கேட்டால் குணேஷ ஸ்வதீனியத சேத்தனா சேத்தனம் பவந்தம். பவந்தம்னா உண்மைன்னு அர்த்தம். கவிகள் வந்து பவத் சப்தத்தையும் யுஷ்ப சப்தத்தையும் மாற்றி மாற்றி பிரயோகம் பண்ணுவார். அப்போ பவந்தம்னா பவான் பவந்தோ பவந்தா பவந்தம் தித்தியா பக்தி ஏகவச்சனம் உண்மை அப்படின்னு அர்த்தம். இது எப்படிப்பட்டவன்னா அங்கே தான் அந்த பரத்வமான ஞானம் தேவை. என்னென்னா எம்பெருமான் பரன் ஸ்வதீனியத சேத்தனா சேத்தனம். ஸ்வதீன்னு சொன்னால் அந்த இடத்துல தீ சப்தத்துக்கு சங்கல்பம் அர்த்தம். தன்னுடைய சங்கல்பத்தினாலேயே நியத்தனை கட்டுப்படுத்திய அல்லது ஒரு நியமனத்துக்கு ஆட்படுத்திய சேத்தன அச்சேத்தனம், அனைத்து விதமான சேத்தனா சேத்தனங்களை தன்னுடைய சங்கல்பத்தினால் கட்டுப்படுத்துகின்றவனான உண்மை, உண்மைன்னு அர்த்தமாகுது. அப்படிப்பட்ட உண்மை எவன் இவ்வுலகில் துதிக்கின்றானோ வணங்குகின்றானோ அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு பயமானது உண்டாகாதுன்னு அழகாக சாதிக்கிறார். ஒரு தன்மையத்தை பார்த்தோம்னா குணேஷ ஸ்வதீனியத சேத்தனா சேத்தனம் பவந்தம் யஹ இஹ பனாயதி நமஸ்கதி ஸ்மரதி பக்தி பரியேதி வா கோபாயித்து தவ கமபி குணம் வேத்தி வா தஸ்ய கதாச்சன குதச்சன க்வச்சன பயம் ந ஸ்யாத். குணேஷ குணங்களுக்கு உறவிடமாக இருப்பவனே, உயர்ந்த குணங்களுக்கு கல்யாண குணங்களுக்கு. ஸ்வதீனியத சேத்தனா சேத்தனம், தன்னுடைய சங்கல்ப மாத்திரத்திலேயே நியமிக்கப்பட்ட அனைத்து சேத்தன அச்சேத்தன வஸ்துக்களை உடையவனே. பவந்தம்னா உம்மை, யஹ யஹனா யச்சப்தம், புல்லிங்கத்தில் பிரதமாபக்தி ஏகவச்சனம், யஹனா யவன், இஹன இவ்வுலகில், இங்க அர்ச்சனர்த்தம். பனாயதி நமஸ்ததி ஸ்மரதி பக்தி, துதிக்கின்றானோ அல்லது வணங்குகின்றானோ அல்லது தியானிக்கின்றானோ அல்லது நினைக்கின்றானோ அல்லது திருநாமத்தை உன்னுடைய நாம சங்கீர்த்தனம் பண்ணுகின்றானோ, பரியேதிவா அல்லது பிரதட்சிணம் பண்றானோ அர்ச்சனமூர்த்திகளை, கோபாயித்துஹு தவ காப்பவனான உன்னுடைய, கமப்பி குணம் ஏதாவது ஒரு குணம், ஒரு குணத்தை எடுத்தா கூட போறோம், உபனிஷத்தில் வரைச்சு உபாசனைகள் எல்லாமே பகவானுடைய குணத்தை எடுத்துட்டு அதை அதை உபாசிக்கிறது தான் உபாசனத்துக்கு பெயரு. வேத்தி வா அறிகின்றானோ, வானா இந்த இடத்துல அல்லது அனர்த்தம் அறிகின்றானோ, தஸ்ய அவனுக்கு, கதாச்சன குதச்சன கொச்சன, கதாச்சரனா ஒரு பொழுதும், குதச்சரனா எப்பொழுதும் அல்லது எங்கிருந்தும், இங்கிருந்தும் அர்த்தம் அதுக்கு, கொச்சனன்னு சொன்னால் நோவேர் அப்படின்னு அர்த்தம், எந்த இடத்துலையும் பயம் நஸ்யாத் அல்லது சம்வேர்னு அர்த்தம், ஏன்னா நான் பின்னாடி வரப்போகிறது, பயம் நஸ்யாத் எங்கேயுமே அவனுக்கு பயமானது எனிவேர் இருக்காதுன்னு தாத்பரியமாறுது. இதான் ஐந்தாவது பத்தியத்துடைய அன்பயம் அர்த்தமும். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹா.